அடிமை உமக்கே ஆளாய் மீளா அடிமை உமக்கே ஆளாய் மீளா அடிமை உமக்கே ஆளாய் பிறரை வேண்டாதே. மூளா தீப்போன் மூளா தீப்போன் நன்று மூடா தீப்போ உள்ளே கனன்று மூடா தீப்போல் உள்ளே கனன்று முகத்தால் மிக வாடி இருக்கும் அடியார் தங்கள் ஆளாய் இருக்கும் அடியார் தங்கள் ஆளாய் இருக்கும் அடியார் தங்கள் அல் சொன்ன வாழாங்கிரு வாழாங்கிரு பீர் திருவாரூரீர் வாழாங்கிரு பீர் திருவாரூரீர் வாழாங்கிரு பீர் திருவார் வாழ்ந்து போதீரே வாழாங்கிரு பீர் திருவாரூரீர் வாழ்ந்து போதீரே எண்கோள் முக்கண் கலைகள் பலவாகி காரோ கண்டத்து எண்கோள் முக்கண் கலைகள் பலவாகி ஆரூர் திரு மூலத்தானத்தே அடிப்பேர் ஆரூரன் ஆரூர் திரு மூலத்தானத்தே ஞானத்தே அடிப்பேரூரன். அறிய என் கண் குண்டி நீரே படிப்பட்டி ஆரோ அறிய என் கண் குண்டி படிப்பட்டி வாரூர் மூலையாள் பாகம் கொண்டி வாரூர் மூலையாள் பாகம் கொண்டி பாகம் குண்டீர் பாந்து போரீரே வாரூர் மூலையாள் பாகம் குண்டீர்.